காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதல் இன்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லிய நீயும் நானும் பழகுறோமே காதலாகுமா, இது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா. தோழா தோழா கனவு தோழா, தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். தன தன பிரியும் பொழுதில் சில நொடிகள் மௌனம் கொள்வது ஏன் தோழி? புரிதலில் காதல் இல்லையடி, பிரிதலை காதலை சொல்லுமடி. காதல் காதல் தான், நட்பு நட்பு தான், நட்பின் வழியிலே காதல் வளருமே. அது ஆயுள் முழுதும் கலங்கப்படாமல் பார்த்துக்கலாம். தெரிஞ்சுக்கணும்.